ஆயிரம் இதழ் கொண்ட அந்த சகசிர ஜலம் இருக்க அந்த தாமரைக்கு ஆரணங்கின் என் துணைவி போதா என்று ஆண்டான் அவளுக்கு துணைவியா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்துதான் பிராட்டுடைய அம்சம் சாட்சாத் கிரமம் கோதாஸ்திரியில் சொல்ற போது இந்த கோதையிருக்காரே அக்ஷாத் பூமி பிராட்டி அவதாரம் சொல்லலாம் அல்லது காரண்யா கமலாம் இல்ல கமலை என்று லக்ஷ்மியடி அப்படின்னு சொல்லலாம். தள்ளினால் தாமதையில் அப்போ குஜேதய உதர விகாரணையும் கூப்பிட சம்போதம் பிராட்டியே குஜேதயம் சொல்லக்கூடிய தாமரை பூவுடைய உதரம வயல் நடுவில் விளையாண்டு வரா அவர் இடம் தானே ஆயிரம் பக்கம் அது பிராட்டிக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் பெருமாள் இப்படி வைகுண்டத்தில் விளையாட்டு ஸ்தானம் ஏற்பட்டிருக்காரோ தாமரை ஒரு விளையாட்டு ஸ்தானம் பிராட்டி குஜே எதையோதர விகாரணை கனகனக ஜதி ரெண்டு பேரும் ஒரே விவரங்கள் ஒரே மாதிரிங்களோ கனகனக ஜதி கணம் சாமலவர்ணன் மேகவர்ணன் அவன் மேகவர்ணன் நீ கனக ஜதி நீ பொன்மாறி இருக்கோள் கிரண்யவர்ணாம் கருமியும் சுவர்ணரஜ தஸ்ரஜாம் பொன்மாலை வெள்ளி மாலைதான் போடக்கூடிய பொன்னிறத்தாள் திருக்கோவில் மூன் முதலாளுவாக நெருங்குகிற போது முதல்ல பொய்யாழ்வார் புதுத்தாவார் சேவை சாதிக்காதவர் ரொம்ப நெருக்கம் கொடுக்கவே பொய் பேயாழ்வாக சேவை சாதிக்காது பார்த்து பாழ ஆரம்பித்தார் திருக்கண்டேன் பொன்னேறி கண்டேன் அருக்கன் அணிதரமன் கண்டேன் திருக்கண்டேன் முதல்ல பிராட்டி சேவை சாகிறார் பிராட்டி சேவை சாதித்தார் உடனே பெருமாள் நிற்கிறார் அவர் பொன்னிறமா இருக்கார் அவர் இவ்வளவு பொன்னிறம் வருது பொன்னிறமும் உண்டு வருது கருப்பு நிறமும் உண்டு பொன்னிறம் பொன்னிறம் வந்ததுன்னா பல பல பல தக்க தக்கான இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அது பிராட்டியோ கேட்க வேண்டாம் கணக்க கணக்க அப்படிப்பட்ட பொன்னிறத்தால் இரண்டி வருமான ஓதி வச்சால் அப்படியே பெருமாள் வேணும்னே அவர் ரெஃப்ளெக்ட் ஆகுது பிராட்டி மாதிரி அப்படியே ஜொலிக்கிறார் அவரும் திருக்கண்டேன் பொன்னி எரிகண்டேன் நெருக்கன் அணிநிறமும் அதே சமயத்தில் சூரியனுடைய பிரகாசம் வருவாங்க அருக்கன் சூரியன் சாந்தோட சொல்லி பெருமாள் எப்படி சொல்ல மாறார் சூரியனாராயணா இருக்க போது புருஷோதிஷ்யதே சூரியனை உபாசம் பண்ற போது தகதகான் சொல்லக்கூடிய பொன்னிறமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்ப ஹிரண்யகேதா எல்லாம் பொண்ணு தாடி மீச பொண்ணு மயிரெல்லாம் பொண்ணு நகம் வரைக்கும் பொண்ணுதான் சர்வதேவ சுவர்ண ஆனால் கண்ணு மட்டும் பொண்ணு இல்லை சத்யாசம் கொண்டரீகமேவ மக்ஷிணி அன்றிருந்து அவரை கியாசம் கத்தியாசம் தப்பு பண்ணா சொல்லி அனுபவித்தோம் தப்பாட்டம் சொன்னா அன்றளந்த தாமரை மேல் இருக்கக்கூடிய ஒரு பொண்டரீகமான திருக்கண்கள் அது கனகன கத்துதி யுவதாம் யௌவனங்கள் அகுமாரியுமான பெருமாளுடைய வயசு சொன்னோம் பாருங்க சின்னவரா வயசானவரா ரொம்ப நாள் இருக்காரு டாடி மீசெல்லாம் இருக்கா இல்ல அவருடைய திருமேனி அகுமாரி யுவா குமாரன் தசை பாலன் சைசவம் பாலன் குமாரன் தசை போயிருந்தது இந்த குமார வயசு தாண்டிட்டு அப்ப எவ்வளோனா எவ்வளவு தேசம் வரல அந்த திசையில பெருமாவட்டி வயசு பிராட்டி அதானே ஒரே மாதிரி ரெண்டு பேரும் பிராட்டியும் அதே மாதிரி வயசுதான் அகுமார யுவா யௌவனா தினந்த கல்யாண குணகன பெருமாளுக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே பகவத் ராமன் அனுபவித்தார் யௌவனா தினந்த அனந்த கல்யாண குணம் அறிவு போது யௌவனாதி யௌவனம் அழகிரி லாவண்யம் சேர்த்து ஆதி மதத்தினாதி என்னாலே அழகாக அனுபவிக்கிறார் திருநிவர்ணா பிராட்டியை இங்க சோகத்துல பெற்றவர் கனகஞ்சொடி யுவதசம் அகுமார் யுவா யுவா அகுமாரகா உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லித்தேன் யுவா துவா தா பரிவி தாதி பெருமாள் யுவன் யௌவன ரசியில பீதாம்பரம் தரிச்சுண்டு அப்படி இருக்கக்கூடியவர் மகாரதனம் வாசகாம்பரம் எப்படி இருக்கு யார் சொல்ல முடியும் பெருமாள் சொல்ல முடியுமா இப்ப ஒருத்தர் சொன்னா அத்தம் தீர்த்த அம்பரனா பீதனா மஞ்சள், அம்பரனா ஆடை, செந்நிறத்தாடைன்னு திருப்பனாழ்வார். அப்ப மஞ்சள் சேர்த்து சேகப்பா சொன்னார். அப்படின்னா சுவாமி திருப்பனாழ்வார் சேகப்பூ சொல்றாரு, இங்க பீத்தம்னு வர்றது. உங்களுக்கு ஒவ்வொரு வகையெல்லாம் சொன்னாங்க, பலபலான் இருக்கு. பொருந்தல் மகாரஜனம் வா தகவல், மகாரஜன் அரைக்கு பேர் மஞ்சளும் அரைக்கு அரைக்கு மஞ்சள் ஒண்ணு இருக்கு, சொன்னாரு தெரியும். அந்த மாதிரி ஒரு மஞ்சள், வெளுத்த மஞ்சள் இல்ல, பச்சை மஞ்சள் இல்ல, அரைக்கு கிரகம் இல்ல. உபரிசலுக்கு மகாரஜனம் வாசகா, அரைக்கு மஞ்சள் சாயம் போட்ட பீதாம்பரத்தை தரிச்சவர். கனகனக துடி யுவதாம் முக்தது சாமதி, என்னாலே புத்தேவனாம் முக்தா லஜ்ஜாவித மன்மதா. என்ன பெருமாள் வந்து அப்படியே மன்மதையும் சாட்சாம் மன்மத மன்மதாங்க அப்படி அழகா இருக்கவர். பிராட்டி அதே மாதிரி குரலில்லாத இருக்கிற அதிகமாக சொல்லலாம். அதனால ரெண்டு பேரும் பங்கு பண்ணது போனது இல்ல குணங்கள்ல. இப்ப என்ன பங்குனார் ஆபரணம்? அப்படிதான் ஆபரணங்கள் பரவே யாமல் ஆழ்வார். என்ன ஆபரணம் சொல்றது? ஒன்னு ரெண்டா வழி பெருமாளுக்கு எது வேணாலும் ஆபரணம், எத்தனை ஒன்னு கோடி கணக்கோடு இருக்கும் சொல்ல முடியாது. அந்த வழிபடுக்கு போனா பெரிய சேவிக்கலாம். வழிபடு போற கதி என்ன? அச்சிராது கதி. அதே பிராட்டி குழுக்காரத்தினால வருது. அந்த கதின்றது ஸ்ரீலிங்கம். உபரிசனத்து ஏகாவசிய பரமா கதிகி அச்சிராதி மார்க்கம், ஏகாவசிய பரமா சம்பத், ரொம்ப சம்பத் அதான். ஏசோவசிய பரமோ லோகா, அந்த லோகம் தான் தீயமான லோகம். ஏசோவசிய பரமானந்த ஆனந்தம் ரொம்ப வயது சம்பத்தினால பெருமாளுக்கு கிடைச்ச சம்பத்தான போற பிராட்டி வேலைய பெருமாளுக்கு கிடைச்ச சம்பத். அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைப்பாங்க, பெருமாளுக்கு கிடைச்ச சம்பத். அணிகலன்கள்லாம் பல பல ஆபரணங்கள் பல பல அனுபவிச்சார்கள். எப்படி பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி யாக்கியவல்கர் ஜனசபைக்கு போறார். அவர் ரிஷி, ஏதோ போனா பொன்பொருள் கொடுப்பாரு, வாழ்க்கை அப்படியே காட்டுல ஓட்டலாம் நினைக்கிற ரிஷிகள்லாம் எப்படி சம்பாதிப்பார். இவ்வளவு மகத்ரிஷி வந்துட்டு சொல்லி சந்தோஷம் வருது. ஜனகர் இருக்காரு, வைதேக ஜனகர், நிறைய தலை துவைப்பார், வேதாந்த துவைப்பார். ஆயிரம் வந்தாரே ஆயிரம் தரேன், ஒவ்வொரு கேள்வி கேட்கிற பதில் இது சொல்லு யாக்கே எனக்கு தெளிவு சொன்னார். பதில் இந்த ஆயிரம் பொண்ணு, அடுத்த கதில் இந்த ஆயிரம் பொண்ணு. முதலே என்ன பண்ணார், ஆரம்பத்தையே வந்த திசையில ஆசிட்டு நான் சதவீத வைக்கிறேன் எனக்கு சொன்னார். இந்த வேதாந்த ஜானத்தை யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு ஆயிரம் பசு, அதுல கொம்புல குழம்புல எங்கே கொண்டு அங்கெல்லாம் பொண்ணால ஆவரணம் பண்ணி ஆயிரம் பசு தருவேன். இந்த சதவீதம் ஜெயிக்கிறார்கள் வேதாந்த சதஸ் சதஸே ஆரம்பிக்கிறேன். யாஜ்யவங்க எவ்வளவு தைரியமா என்ன சொன்னார் கிருஷ்ண கூட்டார் ஓட்டி போடுற பசங்க வேண்டும், நான் ஓட்டி கூட்டம் சதசே ஆரம்பிக்கிறேன். கேள்வி கேட்கிறார், ஒவ்வொரு கேளுக்கு பதில் ஆயிரம் பொண்ணு பசுமா ஆயிரம் பொண்ணு கொடுத்துட்டே இருக்க வேதாந்த பெருமாள் வைகுண்டம் வரைக்கும் கேட்க போறேன். அப்படி பெருமாள் எடுப்பது எப்படி இருப்ப ஆபரணங்கள் பரபரவே பரஸ்பர அவதாரத்திலே ராமனுக்கு ஒத்த ரூபத்தில் இருப்பாள். பரஸ்பர வாழ்க்கை சொல்றது பரஸ்பர பிரமாண இந்திர கேட்டுதைகி ரூபத்தை ஒரே மாதிரி அவ எங்கயோ மிகிலியில் பிறந்த அயோத்தியில பிறந்த ரெண்டு பேரும் எப்படி ஒத்து வியாபாரம் பரஸ்பர சதுஜவு அவரே பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரே அளவு இருக்காளாம், உயரம் கயரம் அளவு பருவம் எல்லாம் அளவு ஒன்னா இருக்கு. இங்கீதம் யாரக்காரது யாரையில பேசிக்கிறது அப்படி உய தன்னுடைய உணர்ச்சி எல்லாம் வலிப்பது ஒரே மாதிரி இருக்கிறது. இங்கீத செட்டு இடவிகி அப்ப துல்லியமா இருக்கார். அனுமானை பார்க்கிற இது முதல்ல வால்மீகி வர்ணிச்சது. சுக்ரீவன் செஞ்சதுக்கு அப்புறம் சீதை தேடு அனு நாலு பகுதியில் அனுப்பலாம் சுக்ரீவன். முத முதல்ல ராமகிருஷ்ணனை சேவிச்ச உடனே ஆச்சரியப்பட அனுமானம் ரொம்ப கெட்டிக்காரர். நவவியாகரண பண்டிதரும் பேர், ஐந்தர வியாகரண பண்டிதரும் பேர். அவர் அழகா பேசுவார், அவர் பேசலே வைக்கிறார். லட்சுமணன் எப்படி பேசுறான் பாரு, அதே மாதிரி பேசுன்னு கொஞ்சம் கூட அபஸ்வரமே இந்த பேச்சில ரொம்ப உரக்க பேசல, ரொம்ப மெதுவா பேசல, மத்தியம சுரத்துல அழகா பேசுறான் பாருவான். அப்படி கொண்டாடுற பேச்சு பார்த்த உடனே முதல்ல அனுமதி சத்தியம் பார்த்த உடனே இவரும் புரிஞ்சுட்டார். மகாஜான் யோகி இருந்தாலும் சீதையை தேர்றதுக்கு சுக்ரீவன் என்ன பண்ண, ரெண்டு பேரும் சைக்கியம் பண்ணிடா, சபதம் பண்ணிடா, அக்னி சாட்சியா, ஒவ்வொரு இதுக்கு வானர கூட அனுப்புற, திருச்சிக்கு அனுமதி அனுப்புறாரு. மனசுல நினைச்சிருக்கலாம், என்னத்துக்கு இப்படி பத்தி தெரியும் இப்படி எல்லாம் அனுப்புறாரு ராமன் நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவர் மகிழ்ச்சியாளர் பத்தி ஜாஸ்தி தெரியாதவர். ஆனா போய் சீதையை பார்த்த உடனே ஆக இப்படி இருக்காரு ராமதான் நம்ம அனுபவிச்சோம், ஆச்சரியப்பட்டோம். அதிகமே இருக்காரையோ சர்வலட்சண சம்பன்னாதீனாம் உத்தமம் வதூ அப்படி சொன்னவர். அப்படி இப்படி இவர்தான் ராமனுக்கு அருகனானவர் என்று அனுமான் தீர்மானம் பண்ணி ரெண்டு இடத்துல கொண்டாடுறார். இப்படிப்பட்ட மனுஷன் இப்படிதான் பார்க்கிறார். அதனாலே யுவதசையாம் யுவதசாம் முக்த தசாமக யுவ தருணன் தருணத்தயோகோ உச்சிதம் பரம் ஒரே மார்க்கா. நானையோர் விஜயதே பண்ண விஷ்ணு புராணத்துல விஷ்ணுபுராணம் சொன்னார், பிராட்டி பத்தி வரும்போது இவர்கள் கூட யார் வசதி தெரியல, யார் ரெண்டு பேரும் யார் வசதினு கண்டுபிடிக்க முடியல. ஆனா பத்தி வேஷம் போட்டுருக்கா, ரெண்டு பேரும் பரபிரம்மம் வசதியே தெரியும். போன ஸ்லோகம் பிரிச்சுனால விஷ்ணோ ஹர்தான் ரூபம் பெருமாளுடைய ஹிருதயத்தை நடந்து நடக்கிற வழி. அப்படிப்பட்ட அவருக்கு சங்க சக்கரம் வச்சிருந்தா தாமரை வச்சுப்பான், இத்தனை தேவைக்காரமா சங்கீதெல்லாம் வச்சுக்கோம். பார்த்தா பெருமாள் இப்படி ஆயுதமா தெரியும், பிராட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரு அதிகாரம் உண்ட பிராட்டி வச்சு அவரா பிரிச்சுட்டாள். நான் மிருதுவா இருப்பேன் தாமரை வச்சுட்டேன், சங்கீதங்களை வச்சுக்க மாட்டேன். பத்மோ கதாநிதி, பத்மநிதி, கதாநிதி, சங்கநிதி, இதெல்லாம் நிறைய இருக்கு அவர்கிட்ட. எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் அஸ்தினாத பிரபோதினி. அவளை சுப்பிரபாதம் போறதுக்கே கலசம் ஜனத்தை கொண்டு தாமரையோடு வந்து நிற்கிறீர்கள். சுப்பிரபாதம் சஸ்திநாதம் யானையே மங்களமானது, பிராட்டியுடைய யானை பிராட்டியே எழுதி சுப்பிரபாதம் கூப்பிடுறப்போ ஒவ்வொரு கட்டத்தில் மங்களமாக சஸ்திநாத பிரபோதினியின் ஸ்ரீசூக்தம். அவர்கள் வேலை செய்ய அவர் தாமரை எல்லாம் சிக்கியத்தில் ஒருத்தர் இருக்கார். அது பிராட்டியை ரசிப்பார். நம்ம பிராட்டியை நம்ம வேண்டணும்னா அவர் கூடிய வந்து பிராட்டி ஆக்கிய நம்மளை ரசிப்பார். அந்த சிக்கலீதத்தையும் பிரார்த்திக்க சொல்லியும் சிக்கலி தவசமே கிரகே சிக்கலீதே லட்சுமியுடைய தாசரே, என்னுடைய வீட்டிலே நீ இரு, நீ இருந்தாலும் லட்சுமி கடாட்சம் வரும். அதனால எல்லா சக்தியும் இருக்கு, இவர்தான் அடக்கின்றான். கும்புதானேஸ்வரி ஈஸ்வரானாம் இவன் கும்புதான ஈஸ்வரி, புருஷத்துக்கு தகுந்த சமாதமான அதிகாரம் உள்ளவராக இருந்தார்கள் ஈஸ்வரி பின்பால் ஜெகதி ஜெகதோ விஷ்ணுபத்ரி நம்ம ஈஸ்வரனாம் பரமேஸ்வரம். என்னால ரெண்டு பேருக்கும் ஏதாவது குறை இருக்கு போது அடிக்கடி பாஷகர் அனுபவிக்கிறோபஸ்வரூபரூப குண விபவா ஐஸ்வர்ய சீலாத்ஜனவதிக மகிஷி அனவதிக மகிஷி. இதுக்கு மேல வசித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட பிராட்டி ராணி வைகுண்டராணி பெருமாளுடைய வைகுண்டராணி பத்ரி எப்படி இருப்பாங்க, நிச்சய நிரவத்திய அது அழியாது என்றும் குறையாதது தோஷம் இல்லாதது. பானரூப பிராட்டிக்கே ஏற்பட்ட ரூபம் அது அவளுக்குதான் வந்தது. சுரூபம் ரூபம் சுரூபம் எங்கும் பழகி இருக்கான் பெருமாள், இவ்வளவு எங்கும் இருக்கா. சுரூபம் திருமேனி ரூப குண குணங்கள்லாம் அப்படி கல்யாண குணங்கள் சாட்குணத்தை அவள் பகவான் ஆறு குணம் உள்ளவர் தான் இவர் பகவதி ஆறு குணம் உள்ளவர். ஐஸ்வர்ய சீராதி ஒழுக்கங்கள்லாம் அவள் நீங்க நான் கூட இப்படி உன்னுடைய ஒழுக்கமாக சௌரத்தும் சொல்லி காட்டுவேன் நான் உன்ன காலம் அதிகமாக காட்டுவேன். இப்படி வேதாந்த சங்கரத்தை வாழ்த்துக்காரன் நீ சங்கரையை வச்சுனா நான் தாவடையை வச்சுக்கிறேன், நான் தாவலே பிறந்த விடாச்சே பத்மாலயாம் பத்மேஸ்கிதாம் தாமதே உட்காந்துருவாள். எனக்கு வீடு ஆலயம் கோபுரம் கோபுராமே பத்மம் தான், கந்தங்கள் அப்படி வாசனை கொள்வீர்கள். கந்தத்வாராந்துரா தரிசாம் நித்தபுஷ்டான் கரீரிணியின் ஸ்ரீசூக்தம் பத்மனே மீ மாலைய தாமரையே மாலையா போட்டுருக்கான். அப்படி சில படங்கள்ல போட்டிருப்பான் கதம மாலை மல்லிக மாலை இல்லாமல் அவளுக்கு எது பிடிக்கும் நம்ம பிறந்த இடமாட்டே பத்மனே மீ மாலையா பிறந்திருக்கார். அது பத்மதேவின்னு தாமரை கையில எழுதின அர்த்தம் வச்சுன்னா பத்ம மாவளினி அப்படின்னு அழகான மாதவெல்லாம் பிறந்தது. அப்படிப்பட்டவர் யௌவனம் சர்வகந்தா சர்வரசகாம பெருமாளுக்கு இருக்கிற மாதிரி அந்த ரசங்கள் வாசனைகள்லாம் இவங்க ஒன்று கந்தத்துவாரம் சொல்லியாச்சு. பரமாத்மா கந்தசாரி பரமாத்மா மட்டும் இல்லை, அசாதாரணாக நிரவத்தியாக நெடுசையாக கல்யாணா சௌத்தியபூதாக சர்வவிதாக கந்த ரசாக தச்சு சந்தித்திய தகா சர்வகந்தா சர்வசி பிரசம். அதே மாதிரி அவளுக்கும் குறவு கிடையாது. ஆபரணா அதி ஆபரணம் என்ன பெருமாள் ஆபரணமா நிறைய வர்ணிக்கிறார். அது மாதிரி இவள் இல்லாத போயிடுமா பத்யாசயம் லட்சையா பத்மமாய் யாது யாரு இல்லை கிருஷ்ணன் பார்க்கும்போது தம் பத்யிட்ட எல்லாம் இருக்கு. பத்யாசக ஊர்லயே எல்லாம் இருக்கு. தேவர்களாம் சோத்திரம் பண்றா நீ கிருஷ்ணன் அவதாரம் பண்ணும் கம்சாரி ராட்சசரெல்லாம் மசூரெல்லாம் பதைக்கணும் அப்படின்ற போது எப்படி இருக்கார் ஸ்ரீராமஜி கிட்ட போய் தேவர்கள் சோத்திரம் பண்றார் வர்ணிக்கிறார். புலனாட்சி வந்தவங்க தேசிய வர்ணிகள் யாதவாக்கு மனைவியது ஐஸ்வர்யே ஒன்னு சோத்திரம் பண்றோம் விராட்டி ராசனா தெரி பத்யா அசக. அதனால பத்ம லட்சணா லட்சயா ராமனுக்கு உண்டான லட்சங்களோடு இருக்க பத்மானி பேரு அப்படிப்பட்டவளோட லட்சணங்களோடு இருக்கக்கூடிய லட்சணமாக இருக்கக்கூடிய பத்மா இருந்தாலும் அவனுக்கு பெருமையாக சொல்லி அவள் பெருமாளை சேர்த்து ஒரு அவதாரமான பிரார்த்தி செய்வது தேவர்கள் தான் இப்படி பண்றான். முக் சீத மது சீத முக்த மதுரு பெருமாளுடைய அக்காரங்கள் சொல்லுகிற முக்த தசாமதி யாரும் தெரியாத யுவத்தருளத்வயோ ரெண்டு பேரும் ஒன்னா உசிதம் உச்சிதமா இருக்கு ரெண்டு பேரும் ஆபரணம் கேட்க வேண்டாம். இவர் குறைவான ஆபரணம் கிடையாது அவர் குறைவான ஆபரணம் கிடையாது ஆயுதம் பத்தி தெரியாது. பத்மகந்தி பத்மகந்தினே நமஹா பத்மகந்தினே நமஹான்னு சொல்லி சரசநாமம் பத்மவர்ணாயை நமஹா சரசநாமம் அவர் கந்தாத்திரிகாயை நமஹா லக்ஷ்மி சரசநாமம் இப்படி பரஸ்பர சரிதா ரத்ன காஞ்சன முக்தாசனர்கள் சௌமியாயை நமஹா பாக்கிஜே ஒரு தேஜஸ் அழகு இதெல்லாம் விஷ்ணு சரஸ்நாம் லக்ஷ்மி சரஸ்நாமம் ரத்னாம் சீதாம்பரம் ஏ விஷ்ணுவும் கூப்பிடுறது வேதங்கள்லாம் சங்கடக்கிரே ததாதே சங்கடேப்பை தரிசனம் இருக்கி ஜெம்பாம்போதி தத்தவே ஜென்மாம்போதி ஜனனமாக தெரிவிக்கிறது கடற்கரைக்கு உபாயம் தீர்ணியாக பாஸ்போர் மூலி அதனால நாங்கள் சங்க சக்கரத்தை தரிக்கிறோம் நம்ம சரீரத்தில். அதனால சரீர பிரம்மலோக சம்ரடிகோவாஜா விருதாமிகம் பரமாத்மாவை சம்ராட் இருக்கு ராட்டுதான் ராஜா சம்ராட் ராஜாவுக்குன்னா ராஜா சக்கரவர்த்தியா இருக்கும். பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவன் தான் எல்லாரையும் ஆசிரியம் இவர் ராணி சம்ராட் சாருபவன் சாருபவன் அப்படி சாதாரண மனுஷன் பணக்கார மனுஷன் உடம்பெல்லாம் நகை போடுறான் ராஜாக்கு கேட்க வேண்டாம் சக்கரவர்த்தி எப்படி இருப்பான் இவர் சாதாரண பெருமாளான சக்கரவர்த்தி ஆச்சு ஆபரணங்கள்லாம் எப்படி நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதனாலே பரம் உயர்ந்ததுங்க அது மாதிரி நம்ம யாரெல்லாம் நம்பிக்கை விட முடியுமா வனமாலை என்ன சீதாம்பரம் என்ன திருவாபரணங்கள் என்ன இப்படி ஜானஸ்வரூப் அதெல்லாம் கூட கையுடன் வனமாலை இங்கேதான் ஆச்சு நம்ம ஊர்ல திவ்யலோகத்தில் இருக்க பெருமாள் இருக்கக்கூடிய வனமாலை ஆபரணங்களுக்கெல்லாம் ஜீவன் நித்திய சூரிய வரலாம் அப்படி இருக்கவார் சக் பஸ்தாபரணம் சுவாரூபி அனுபவி சின்மயி சொப்பிரகாரே அந்நிய வந்ததிலிருந்ததே பெருமாளுக்கு கைகீரம் பண்ணப்படி நித்திய சூரிய ஆபரணங்கள் ஆயுதங்கள் தான். அதனால் சுகுமார புரஸ்பிரிந்திருந்ததும் குண ஆராம புதபூஷணி அப்படி யாதவாபீத காஞ்ச பெருமாள் பிராட்டி எனவே ஒரே ரூபம்னா குமாரம் குமார அழகமான இடம் இடம் வயிறு சுகஸ்பிரேசம் தொட்டாலே அவ்வளவு சுகமா இருக்கக்கூடியது வாசனையா இருக்கக்கூடியது குணாராம பசு உதயி திருமேனி அழகு அழகான திருமேனி அவரத்துல எவ்வளவு எடுத்துக்க போறான் நிறைய மலர்கள் ஒட்டுறது சொல்லுகிறது போட்டுகிறா தெரிச்சுக்கிறா தந்தை சொல்கிறா உடம்பு போடுகிறா. அதே மாதிரி அந்த மலர்கள் போறாதுன்னு பூஷணங்கள் சொல்ல முடியாது எவ்வளவு. என்னாலே பத்மமன தேயமாக வந்து சொன்னாலே விராட்டி பத்மான் பேரு மனசூடியா மனசோடு தாமரை இப்படி லக்ஷ்மி பேசலாம். பத்மமன தேயமாக பத்மபோதாயை நமக தாமரையோட எழுப்பது சுப்பிரபாதம் பார். கந்தத்வாராயை நமக வேதங்கள விளைவு வாசலுக்கெல்லாம் காரணம் பிராட்டி. அந்த பிராட்டிக்கு வாசல் நம்மளால பார்க்க முடியுமா வைகுண்ட போதான் பார்க்கலாம். அப்படிப்பட்டவள் கந்தத்வாராயை நமக ஆவணங்களை போட்டு பெருமாள் கடுகெல்லாம் அது மாதிரி போட்டுருந்தா இது ஸ்ரீகளுக்கு உண்டான குண்டலங்கெல்லாம் போட்டுக்கிறேன். தெரில ராக்கடி தொங்கட்டம் அப்படி குண்டலங்கள் ஸ்ரீகளுக்கு உண்டான குண்டலம் தொங்குறது பெருமாளுக்கு ஒரு விதமான தொங்கும் ஆண் போட்டுக்கிற மாதிரி ஒரு குண்டலிங்கமாக வில்வ பிரியாயமாக வில்வம் ரொம்ப பிடிக்கும். வில்வலாம் என்ன சொல்ற ஸ்ரீசுத்த வில்வாம் சொல்லியா அசோ வில்வோத ரக்ஷா வில்வம் ரொம்ப பிடிக்கும். சிவனு தான் தீவானம் விளையாட்டுக்கு வில்வ இலை ரொம்ப பிடிக்கும். வனமாலாயமாக வருமான தான் வனமாலை சாட்டிருக்காரு ஒரு திருநாமை விடுக்கு வனமாலையிலே திருமாறி மாதிரி ஒத்திண்டுக்கா வனமாறுல அவருமே கூடிய வனமாலை இருக்கு. வனமாலையை பிராட்டி மறைக்கிறாளா பிராட்டி வனமாலையை மறைக்கிறதா? எப்ப வனமாலை விட மாட்டார் பிராட்டி விட மாட்டார். நம்ம ஒன்னும் உரைச்சிருந்து மறைச்சிருந்து தெரிஞ்சு அப்படி இருக்கு. அதனால வனமாலாயை நமகா இவளே வனமாலை பிராட்டியை நமஸ்காரம் பண்ணாம போனா இவ் வனமாலை தெரியுது இதுதான் பிராட்டி வனமாலாய மாட்டார். அதனால பாஷிகாட்ட அறிய சொல்வார் பெருமாள் மாதிரி ஒன்னு குறவு கிடையாது. கோபத்தில் விவித விஜயத்த அனந்த ஆச்சரிய நித்திய நிறைவத்திய நிறை செய்ய சுகந்தி நிறை செய்ய சுகஸ்பைத நிறை செய்ய ஔஜ்வல்ய வாயர வாயாக போகிறார். ஒன்றுனா போறாத பாஷிகாருக்கு கோஜித விழித தனக்கே உண்டான பெருமாளுக்கு பிராட்டி ஒன்னா ரெண்டான அது கிடக்க முடியாதுன்னு லட்சம் கோடி சொல்ல முடியாது. விவித சொல்லி விடுறேன் பலவித பலவிதன்னு நிறைய எங்கேயும் கூட கொண்டு போற மாதிரி உங்களால கொண்டு போக முடியாது. வைகுண்ட பொருள் இல்லாம் விஜித்திர ஒன்னா ரெண்டான மறுபடி சொல்ல அனந்த ஆச்சரிய பார்த்தாலே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒன்னா ரெண்டா அனந்த ஆச்சரிய அது எப்ப வழியாது. இந்த வைப்பு இந்த விபவங்கள்லாம் பூஷண ஆயுத இதெல்லாம் மாலை நித்திய நித்தியமா இருக்கும். இந்த பூ வந்து போனா நாளைக்கு வாடி போனது கிடையாது நித்தியமா இருக்கும். தோஷம் இல்லாத இருக்கும் நிறவத்தியம் இதுக்காக ஒரு அதிசயம் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட எது வாசனை சுகந்தி பெருமாளே அப்படின்னா சுகந்தின் சகசராஞ்சலி தோழி பிராட்டி சுகந்தி. அதே மாதிரி மறுபடியும் நிறதிசய அதிசயமானது அதிசயமானது ஆச்சரிய சுகஸ்பரிச தொட்டாலே அப்படி அவ்வளவு சுகமா இருக்கு. தாமரை எப்படி நம்ம தொட்டா கூட வாடி போறோம் இங்கே அவ்வளவு சுகமான மிருதுவானது தாமரை. அது உண்டான எப்படி இருப்பா அதுக்கு அது தாமரைக்கான மிருதுவா இருப்பா. அப்பேற்பட்டவ தாமரையே தொட்டான பிராட்டி எப்படி இருப்பா மிருதுவா இருப்பா. பெருமாள் சொல்றது ஒத்தகத்துக்கு எப்படின்னா பிராட்டி காலை பிடிச்சு விடுறான் எவ்வளவு மிருது தாமரை மாதிரி பெருமாள் காலை திறந்து போடுறான் அது காலத்துல மிருது பெருமாள் திருவடி அனுபவிக்கிறார். ஔஜ்வல்யம் அதாவது பிரகாசம் பல பல பலம் தேஜஸ் ரெண்டு பேருக்கும். என்னால இவருக்கு உண்டான அவளுக்கு வச்சிருக்க அவளுக்கு வேணா மாதிரி ஸ்திரீகளுக்கு உண்டான ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் வாசிக்கா அறிய எத்தனை ஆயுதம் பெருமாளுக்கு சூடாபதம் சமகர குண்டல கிரீவேகவார தேயூர கடக ஸ்ரீவத்ர கௌஸ்தவம் முக்தா தாமோதர வந்தன சீதாம்பர காஞ்சிகுண நூபுராஜ் அபரிமித திவ்ய பூஷண அபரிமிதமானது சொல்ல முடியல நிறுத்திக்கிறேன் எவ்வளவு சொல்றது. அப்படிப்பட்ட ஆயுதங்கள் ஆபரணங்கள் பெருமாள் திவ்ய பூஷணம் என்னென்ன கிரீட்டர் அது கொஞ்சம் போது சொல்லி பார்க்கின்ற கிரீட்டம் நல்ல அழகான கிரீட்டம் நல்ல போடுவாரு. கிரீட்டத்துக்கு மேல ஒரு ரவுண்ட் அவன் போடுவார் உத்தவா சாத்துவா மகுட்டம் பேரு கிரீட்டமும் மகுட்டம் கிரீட்ட மகுட்ட சூடாவதம் ராக்கடிமா இருக்கிறது பொன்னாடிக்கு ராக்கடிங்களா பின்னாடி பொன்னாடிக்கு தலை மேல சாத்தத்தை உண்டு ஒரு ஆபரணம். அப்புறம் மகர குண்டல குந்தரங்கள் மகரம் முதலை மாதிரி வளர்ச்சிட்டு இருக்கும். அப்படி போறது மகர குண்டலம், யாக மண்டலம் போட்டுவா மகர குண்டல அப்படியே வர மேலேருந்து வர ரெண்டு காலையும் பச்சை குண்டலங்கள் என்ன தேவேகார அட்டிகை சேர்த்து போற ஆவரம் அது புருஷாளுக்கு ஒரு விதமா இருக்கும், முன்னாடி ஒரு விதமா இருக்கும், ரெண்டு பேரும் போட்டு போறேன்னு கேயூர கடக கையில தோல்ல தோல் வலை கை வலை கூடாது கோவிந்தா வந்தமே பாடி பரவாயில்லாம தோழகமே தோல் வலையை சொன்னால் தோல் வலையை இவா கூட்டி வேணாம் விரதம் முடிச்சிட்டோம் அப்ப தோல் வலை இவாளுக்கு உண்டு கை வலையும் உண்டு. கனக வலைய முத்தம் பிராட்டியை சீர்த்து சொல்ற ஆகாம் கருத்திர பிராட்டியை பெருந்தேவி பிராட்டியை கருத்திர மூணு அடையாளம் என்ன தெரியுமா வளையலுடைய அடையாளம் வளையலுடைய அடையாளம் என்ன அப்படியே பதிஞ்சு பெருமாள் பிராட்டி ஆலயம் பண்ற போது பிரிய மாட்டாரு சுப்பிரபாதி இப்பதான் படிக்கிறது ஏந்து வர சுப்பிரபாதம் பாரு நீ ஏந்து வர உன் கருத்துல பார்த்தா அடையாளம் தெரியுது கனக வளையம் அப்தான் கண்டகவது வரலாறு மீது கொண்டாரு அந்த கணக்க வரைய முத்திரம் திருவாதி வழியா இவருடைய வழியா பண்ணுங்க இவர் வலை அடையாளம் அவருக்கு தெரியுது அவர் விளையாடம் கை வலை புருஷருக்கு உண்டான கை வலை கண்கணம் இவருக்கு உண்டான வலைகள் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் பொதுவானபடி ஆவணங்கள் வெயுடுவர் செயல்தாரிக்கிறார் என்ன பண்றேஷி எங்க கூட சமானமா எங்கெங்க எந்த ஆவணங்களும் அப்படி பண்ண வைக்கிறேன். சில பேர் இவருடைய கணவன்மாருக்கு இவாளுக்கு இப்படி என்ன இருக்கு ஆவணம் பண்ணி வைப்பான் ட்ரெஸ் பண்ணுவான் நகை எல்லாம் போடுவான் போட்டு அலாந்திப்பான். அதே மாதிரி பெருமான பிராட்டி என்ன பண்றேன் சிறு டிரஸ்ல சாத்திக்கோ சிறுசுறை சாத்திக்கோ காரத்தை கருத்துல போட்டுக்கோ கேயூராக தோல் வலை கடக்கன்றத கையில போட்டுக்கும் மோதலாம் வெள்ள போட்டுக்கும் தண்டை அது கால் கடுக்கால போட்டுக்கும் இப்படிலாம் விவகாரங்கள் தண்டையில தலையை வச்சுக்கணுமா எங்கெங்க எந்த ஆகணும் அப்படிலாம் வச்சு அழுது பார்க்க பிராட்டி பிராட்டி நம்ம அவர் தள்ள தள்ள ஆபரணம்னா பெருமாளுக்கு ஒரு விதமா இருக்கும். பிராட்டி ராக்கடைக்கு வருவாரு உச்சி பூ மின்னாடி சந்திர சூரியன்னு ஜடையில உள்ள மின்னாடி சந்திரன் ஒண்ணு சூரியன் அலங்காரம் பண்றாரு ஒட்டியானம் இடுப்பிலும் ஆண்மொழி ஒரு விதமான காஞ்சி வளம்பி இடுப்பில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் புகழ்நாட்டி இருந்தால் மூக்குச்சி பல பழங்கள் தயாரா இருக்கு உள்ளாக்கு ஏதாவது தொங்கும் இப்படி புகநாட்டி கொண்டான ஆபரணங்கள் அதனால பெரியாட்சி பெருமாளுக்கு இதெல்லாம் ஆதரவு பண்ணிக்கோ அதிலே ஒரு வித்தியாசம் பண்ணி ரெண்டு பேரும் அனுபவிக்கிறாங்க. இப்படி தம்பதிகள் தம்பதிகள் இப்படி ரெண்டு பேரும் தான் போட்டுக்கிறாங்க தந்தினியை போய் ஆபரணம் பண்ணுறாங்க இவ அனுபவிக்கிறார போட வச்சு பெருமாள் அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை சொல்றார். நீதிமீசத்தின் துருவம் நிச்சயம் பொய் சொல்லுன்ற நீதான் அப்படி அழகு பார்க்க மூணாபரணத்தோடையும் பெருமாள் ஆபரணத்தோடையும் பண்ணி வச்சு அப்படின்னு ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். கன கனக துதி யுவதசாம் அபிபுப்ததசாம் யுவத்தருண்மத்தையோ உஜிதம் ஆபரணாதிபரம் துவம் அசமான தேச விதிவேதி விபத்தியகரவு துரித துஜேசயோதவிகாரிணி நிர்விசதி அது 36 சுவாமி போகிறோம். திருவேணி பற்றி வரைக்கும் போறேன் ஆபரணம் சொல்லியாச்சு அது மீன் சுவாமி வாழ்க்கைய வியாபாரங்கள் திருச்சி வியாபாரம் சொல்லியாச்சு இப்ப திருமேனி அங்கங்கள் அங்கங்கே முதுகீத முக்க மதுரோதாரே குணை கும்பதா ஸ்ரீராப்தே ஸ்ரீசுதாம் உபகதாம் அந்நே மகாத்தா இந்து கல்பலதா சுதாமன் மதுமுகா வித்யா விலம் வித்யாபிலாம் வர்ணனாம் ஸ்ரீரங்கேஸ்வரி சாந்த கிருத்திரம கதம் திவ்யம் வபுர் நாரதி ஸ்ரீரங்கேஸ்வரி அத்திராட்டியில் ஒரு திருமையை எப்படிப்பட்டதான் தேசியத வார்த்தை விலங்கு அதிகமாக கேட்க வேண்டாம் எப்படி உதாரணம் சொல்ல முடியும் சந்திரவதனம் சாதாரணம் சொல்லலாம் திருமணம் சொல்லலாம் பிள்ளையாட்டி சொன்னாக்கா விராட்டி பெருமானை உண்டாக்கப்பட்டதான் சந்திரன். அது ஒரு சந்திரன் ரெண்டு சந்திரனும் இல்லை. அது என்ன பண்ண பெருமாள் இங்க இருக்கிறது காட்டிதான் உதாரணம் சொல்ல முடியும். அதெல்லாம் நமக்கு உதாரணமே முடியாது, இருந்தாலும் சொல்லணும், விளக்கப்பட முடியல. விராட்டி திருமேனி வரிசை இந்த சொல்ல மட்டும் இல்லை, 36, 37, 38 திருமேனி வரங்கள் தான். சுதேஸ்பதி புராணங்கள் தான் திருமேனி எப்படி நீத்தியமும் வர்ணிச்சிருக்கு. 80 நாள் இப்போதான் இவளுக்கு அவதாரம் உண்டு. பெருமாள் தான் அவதாரம் பண்ண, இவ்வளவு அவதாரம் பண்ணலாம். ராமத்தே சீதா, ராமாவதார சீதேவர ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி விஷ்ணுநாதனுக்கு சராசரி சொல்லிட்டார். கிருஷ்ணாதனா ருக்மணி அவர, சூரிய நாராயணன் போது தாமரியா இருக்கா, பத்மாவா இருக்கா. அதனாலே ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தன, ஜெகத் சுவாமி ஜெகத்தை சிருஷ்டி சிறு பிழைகளாம் பண்ணவன் யாரு, ஜெகத் வியாபாரம் பண்றவன் யாரு, தேவதேவா தேவதேவெல்லாம் தேவனம், தேவநாதன் சர்வேஸ்வரேஸ்வரன் அவதாரம் கரோதி, அவன் அவதாரம் பண்ணான். ஒரு வியாஜமாக யாரோ பக்தர் கோதும் பூமி தேவி கோதுவோ லோகத்துல சிஸ்டர் லட்சுமி கோசமோ அசாது விநாசத்துக்கோசம் நான் அவதாரம் பண்றான். அவதாரம் கரோத்தியதா அஸ்தீஹி, அவர் அறம் அவதாரம் பண்ணப்ப நானும் வரையிடுவான், இவனை இறங்கிடுவான். சத் சகாயினி எதுக்கு வரணும் அவதாரம், பெருமாளுக்கு ஒத்தாசியா இருப்பேன். அவர் அவதாரம் என்ன காலத்துக்காக வந்தாரோ நாம இருப்பேன். தேவதையெல்லாம் பிரார்த்திச்சுதான் ராம அவதாரம் வந்தது. இந்த ராவணன் ராட்சசர்கள் கொடுமை தாங்க முடியல, சீதை அவதாரம் பண்ணான். ராமன் துவம்சம் பண்ணப்படுற ராவணனை சீதை பாட்டிபுத்தாரம் அங்கே அவர் ராவணன் அரண்மனை கொஞ்சம் அசோகத்தில் இருந்தே துவம்சம் பண்ணிட்டான். அவர் சொல்றாரு வயசுல ராவணனே பண்ண தொலைச்சிருவேன், சாம்பராக்கிடுவேன், ராமன் வந்து அடிச்சு போட்டு வெயிட் பண்றேன். அவதாரத்துல ஒரு ஒத்தாசை பண்றவன் அங்கேயே ராவண குந்தான் அந்த மனசார அப்படி அன்னி அடித்த அவதே விஷ்ணு அனபாயின் எந்த அவதாரத்தாலும் சரி விட மாட்டான். நீ எந்த அவதாரம் குருமாவதாரம் தவிர பிராட்டி காட்டு குருமாவதார குருமான ஊஞ்சல் அந்த அலையில அந்த கடல் அலையில ஆடுறது. ஆஹா, ரெண்டு பேரும் அண்ணன் தூக்கம் வரலாம், அண்ணன் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கான். அப்ப அங்கேயும் பிராட்டி கூர்மன் ஆமை நினைச்சு கூர்மாவதால பிராட்டி அது இருக்கிற தசாவதாரம் ஸ்ரீராப்தவு ஸ்ரீஹி சமுத்பன்னா எத்தனை அவதாரம் இருக்கா, வெகுடு பார்க்கடல்ல பெருமாளுக்கு கட்ட வர கடைசி வரலாம், அப்பதான் வந்தாளா அவதாரம். பெருமாள் அலங்கிரம் பண்ண போது பார்க்கடல்ல ஏழு இருந்தாம அவர் பார்க்க கடைசியே வரேன்ட்டான். இது ஒரு அவதாரம். ஸ்ரீராப்தியில வந்தார் அந்நேஜ் அவதார் ஸ்ரீராப்தவு ஸ்ரீஹி சமத்பன்னா ஸ்ரீராப்தி அப்படின்னு கடல் வந்தார் சொன்னாலே இப்பதான் மத அவதாரமா, அவதாரங்கள் இது ஒரு அவதாரம். சூரியதே அமிர்தமான் தானே அமிர்தமான் சமத்துல சமுத்பன்னு அழகான கடைஞ்சி வந்தார் சமுத் அழகா வந்தான். அவ்வளவு அழகு மோகிக்கிறார் விஷம் வந்தது, சுத்தீஸ்வரது, ஐராவதம் எத்தனையோ வந்தது அப்சர்கள். அதற்காக பிராட்டி உண்டான உடனே எல்லாரும் மோகிக்கிறார். அவ்வளவு அழகு கையில மாலை வச்சிருக்கா பயம் வர மனோட்டு அப்படியே அந்த கியூர் அப்படியே வரா. தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், சித்தர்கள், கிண்ணர்கள் எல்லாரும் இருக்கா. ஓஹோ, மாலை நம்பிதான் போறா தலையத்தருக்கு திருத்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் பாருங்க ரிஷியா என்ன படிச்சவர் தான் கோபம் வராது. அந்த குணம் போச்சு. ஒவ்வொருத்தருடைய எந்த குணம் நன்னா இருக்கோ அந்த குணம் எல்லாம் பூர்ணமா இல்லையே. அப்ப பெருமாளை பார்க்க இவர் பூர்ண குணமாக சத்தம் உள்ளவர், இவர் தான் எனக்கு தகவல் சொல்லி மாலையோட போயிட்டாரு. அது சமுத்பன்னா அப்படி வந்தா எல்லாரையும் மோகிக்கூடிய அழகு. அமிர்தமந்தனே பிருகோத்யம் பிருகுக்யாத்தின் தம்பதியர் ரிஷி தம்பதியர் அவர் அவ பொண்ணாவும் அவர் அவதாரம் பண்ணா. அதனால இப்படி அவதாரம் பண்ண உடனே வந்தாரே ஒரு ஸ்ரீயா பரிசுயா விட மாட்டார். வயிறு இருக்கிற சுயாசார்த்தம் அந்த பிராட்டி தான் நித்திய வீசா ஜெகன்மாதா பதில் சொல்றாரு பராசர். இவருக்காரே நித்தியமானவள் இப்பதான் பிறந்தார் துருவுக்கோ சமுதிரத்துக்கோ நஞ்சிக்க வேண்டாம். ஜெகன்மாதா பிருகுவுக்கு பிறந்தாலும் பாக்யவியின் பேர் நித்திய இவரிதாரிகம் மாதா விஷ்ணோ ஸ்ரீஹி, விஷ்ணுன்ற பெருமானுக்கு ஸ்ரீ அனபாயினி வித்தே புரியாதவள். சிஷ்டா தினேன சம்பன் மதுவும் நக்ஷத்திர மேலையாம் மதுவும் பிறக்கி மறுத்துதான் பெருமாள் ராமதாவை அழுது போறார். இந்த அடைக்கி ஆரம்பிச்சா மகாபலி எம் தேவ தேவதைக்கு அருள்வன் பகவான் மகாபலி ரொம்ப நல்லவன். யாகம் தானங்கள்ல இருந்தா அவன் அடக்கணும் பார்த்தான். நீ கூறுவதற்கு மட்டும் நான் எது தேவேந்திர லோகத்தை ஆசைப்படுறேன் பெருமாள் எண்ணம். அவன் அடக்கிறதுக்காக என்ன பண்ண, தானம் வாங்கி அடக்கணும். பிரம்மச்சாரியா போனார், தேஜஸ்வரியே ஜொலிக்கிற தேஜஸா போற அந்த பிரம்மச்சாரியை ஒத்து போறேன். நான் பிரம்மச்சாரி வேஷம் போட போறேன், விராட்டி லட்சியே நீ கொஞ்சம் ஆள போகும் போகமாட்டேன். என் சொல்லுகம் மாறு விட்டு நகர மாட்டேன். அழகமேலுமே ஒரே மாறுவார் வரத்துறையும் பல்லாண்டு பண்ணது வர மாறு இருக்குவார். அப்ப என்ன பண்றதுன்னு பிரம்மச்சாரி புனல் கொடுக்குறாங்க. இந்த அஜினம் கிருஷ்ணாஜி மான் தோலை போன மாதிரி போட்டுருவோம் கட்டிக்கிறார போது. சரி நான் மறைச்சிக்கிறேன், மறைக்க போனாலும் தெரியவே கூடாது. இந்த மறைக்க போது இடத்தோடு மறையும் பார்த்தா நீ வரத்துறையும் பன்னாண்டு பாடினார. நீ என்ன பண்ற, நீ இடப்பட்ட வந்துருந்த இடத்தையாவது மாத்திக்கோ, நான் மறந்து மறைச்சிக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லுவா. அதனால அப்படிப்பட்ட விஷ்ணுவாசிகாபாகினி எம்பெருமா இதெல்லாம் கிடைக்கும் போது முதல்ல விஷம் வந்தது ருத்ரம் சாத்தம். நம்ம ருத்ரம் சாத்தம் அந்த விஷத்தை நீலகண்டன் பேர். இப்படி ஒத்தாசை பண்ணானே ருத்ரன், ஏன் பண்ணான் வசித்தியா சொல்வார் நீலகண்டன். நீலகண்டன் ஏன் விஷம் சாப்பிட்டான், அந்த விஷம் லோகத்துக்கு இருந்தா ஜனங்கள் அழிஞ்சு போடும். திருவான் நியமிக்கிற இந்த விஷத்தை நீ சாப்பிடு, சாப்பிடுறது ருத்ரமே குரலமான அவன் சாப்பிட்டு முடியும். அவனால இருந்தா பெருமாள் என்ன பண்ணாலாம், ஒன்னாலே முடியாது, நான் தான் திட்டேன். விஷம் சாப்பிடுறது உள்ளே பெருமாள் தான் இருக்க, இது ரகசியமா இருக்கு. அதனால இது ரிக்வேத சொல்றது வாயுரஸ்மா உபாவந்த தினஷ்டிஸ்மா குணம் நமா ஏசி விஷத்திய பாத்திரேணாபி ருத்ரன் விஷம். ருத்ரனோடு கூட பகவான் விஷத்தை சாப்பிட்டார். இது வேதம் ரிக்வேதம் சொல்றது. இது அந்தரியாக சாப்பிட்டார். சௌமியா சௌமி ஜெகத் கோபி பயிரும் தேவி பூரிடம். அதனால பிராட்டி வந்தார், பெரும் பெருமான மாலை போட்டான், எஜியந்தான் அபிஷேகம் பண்றது எல்லாம் பார்த்து நிற்கும். பசியலாம் சர்வதேவானாம் ஜெயகு பக்ஷஸ்தலம் ஹரே அப்படி போயிட்டு சொன்னாலும் அது சிருஷ்டி ஸ்திரிக்கா பெருமாள் விடவே மாட்டார். சிருஷ்டியில சிதியில இருக்காது, சிருஷ்டியில அது இருக்கா, பிரளயத்துல அது இருக்கா, பிரத்தாசம் கொண்டா பெருமாளுக்கு ஜெகத் ரூபி சிருஷ்டி பண்ணணுமே. தேவர்கள் மனுஷர்கள் மிருகங்கள் அசுரர்கள் இப்படி பல சிருஷ்டி பண்ணணும். பெருமாள் சிருஷ்டி பண்ற டெய்லி வச்சிருக்கார், யாரா என்ன பாவம் பண்ணா எவ்வளவு புண்ணியம் பண்ணா அது தனால சிருஷ்டி பண்ற ஜனங்களை. இல்ல ஜனங்களை பேசா விட்டுருவார், அது என்ன புத்தி வருதோ அதுலயும் நல்லதா இருந்தா நல்லது பண்ணும், கெட்டதா இருந்தா அசிங்கத்தை சாப்பிடும், அதுலயும் ஜென்மம் கொடுப்பார். இப்படி விளையாட்டு ஒரு விளையாட்டு கூட விளையாட விளையாடு விராட்டி பெருமாள் சிருஷ்டி பண்றாரு. ஆஷ்டம் புல்லு புழு பூண்டு ஏழு பாம்பு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றார். அழகான அசுரர்கள் தேவதைகள் அவரையும் சிருஷ்டி பண்றார். மனுஷர்கள் நல்லதையும் தான் சிருஷ்டி பண்றார், கோரமான சிருஷ்டி பண்றார். விஷ்ணு தெரிவிக்கிறவர் ஜெகத் ரூபி எப்படி செலக்ட் பண்றாரு, கூட ஒருத்த வந்தா ஐடியா கொடுக்கிற பிராட்டி இருக்கா, இவனுக்கு இந்த ரூபம் கொடு, இவனுக்கு இந்த ஜென்மம் கொடு, பிராட்டி சொல்றாராம். அதான் தத்துவம் தெரியும். இதிகாச புராணாத்தியம் வேதம் சமூக பிரம்மையேது. இதிகாச புராணங்களை நன்னா வாழ்த்தாதான் வேதத்துடைய அர்த்தம் தெரியும். வேதத்தை மட்டும் பார்த்து அது ஒரு ஓடி போட்டான்னு அவன் அல்பஸ்துதன் அரைவரையா கேட்டவன். விபேதி அல்பஸ்துதா மாயம் புதரிஷ்யதி. அதனால நல்லது கேட்டதா சிட்டி பகவான் பிராட்டி பண்றார் அப்படிலாம் சொல்றார். பேட்டி பெரியாட்டி பெருமாளுக்கு ரெண்டு பேருக்கு. அதனால சந்திரவதனம் சூரியமான கண்ணுன்னா பெருமாளால சித்திக்கு பண்ண ஏதோ ஒரு கொள்ளி கேட்ட மாதிரி மத்தாப்பு மாதிரி இந்த சந்திரன் சூரியன் இதை போய் அவர் உபாரணம் உதாரணம் காட்டுறது. இருந்தாலும் கவிகள் என்ன பண்ணுவா, குளிர்ச்சியான சந்திரன் அங்கேயான சுடனம் இப்படி வர்ணிப்பா. அது பெருமா சிட்டியில் ஏதோ ஒரு வருஷம் கோடி ஒரு வருஷம் அதை வர்ணித்தாகணும். முதுச்சி நமக்கு முதல் உதாரம் எத்தனை குணம் இருக்கு, முதுவான குணம், சீத்தல் குளிர்ச்சியான குணம், அழகு மோகிக்கூடிய அழகு முக்தம், இனிமை மதுரம், உதாரம் வெள்ளல் தன்மை, இப்படிதான் குணம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து படைக்கிற பகவானுக்கு பிறகு தானே சந்திரன் உதாரணமாக முகத்துக்கு. என்ன கவிதை வேற வழி இல்லை, இவாறு இவாறு சரியா அப்புறம் கட்டுமா இருக்கு பண்ணிக்க முடியாது. சந்திரவரன் கூப்பிடலாம் பிராட்டி, இல்லை உதாரணம் கூப்பிடலாம். எல்லாம் எப்படி வந்து சந்திரன் கல்பவருஷம் இதெல்லாம் பிராட்டி இந்த கடையும் போது வந்து அவங்க. அப்போ பிராட்டி வந்தாட்டு முதல்ல என்னாச்சு, சக்கை மாதிரி ஆச்சு. ஆனா கடையில் போது மோது கடைஞ்சி அதான் வேணையில கடைக்கு போது சக்கை கொஞ்சம் அதான் சக்கை தான் அது அதை வந்து தள்ளவ முடியாது. அதே மாதிரி வண்ணிக்கெல்லாம் முடியும். அதனால ஒரு காலத்து திருமேனி சுபாஷ்யமா திருமேனி அப்படி அப்படியா கேட்ட திருமேனிய கொண்டு சந்திரன் மாதிரி முகம் உள்ளவள், சூரியன் கண் மாதிரி கண்ணு உள்ளவன் பகவான் இப்படிலாம் வண்ணிக்கிறது எப்படி தெரியாது தெரியாதாது அப்படி சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமான் அவர்தான் புஷ்கரணி ஆவிதா வர்ணனாக வர்ணிக்கவே முடியாது. பிராட்டிக்கு இறக்கு குணம் பெருமாள் கிடையாது, தண்டதரன் பெருமாள் தண்டிப்பான். சகதர்ம தெரியோரே சம்பந்த ஜெகதிதாம் நித்திய மத்தியாசிரம் அவளுக்கு தண்டதரவே தெரியாது. ஆர்தான் புஷ்கரணியும் புஷ்டியும் இவள் விசேஷத்தை சொல்வாள், இறக்க குணம் உள்ள அவள். அப்படிப்பட்டவள் ஸ்ரீகாசி கமலே சீதா ஸ்ரீதேவி வயஸ்தஸ்மாது மிருதாசித பங்கஜா இதுதான் புராணங்கள் சொல்லிட்டு விஜயசந்தி கமலே அந்தவந்த மலர்ல உண்டாரா பிராட்டி அது வாழவே வர. அவருடைய ஸ்ரீனின் பேரு தேவியின் பேரு திவ்னா பிரகாசிக்கிறது ரூட்டு திவ் ஸ்ரீதேவி வயசஸ்தஸ்மாது. அப்ப தாமரில் உண்டானா பார்க்கல கடையில் போது ஸ்ரீராஜியில் உண்டானா பார்க்கடல்ல எப்படி உண்டானா எப்படி உண்டானா கையில தாமரை இழந்தே உண்டானாலும் பண்ணிக்கிறேன் தாமரை விட மாட்டார். அது சமுத்திரத்தை தலைவழி சொல்ற போது அந்த மாதிரி குணம் உள்ளவள், சீத்தமான குணம், மிருதுவான குணம், வாசனம் உள்ளவள், அப்படி வல்லல் தன்மை உள்ளவள். சுயம் லோகே தேவஜுத்தாபுதாராம் ஸ்ரீசூக்தம் வல்லத்தன்மை உள்ளவள். பின்னால் சொல்ல போற வல்லத்தன்மை எப்படி இல்லை வெக்கப்படாதான் உனக்கு என்ன கொள்வது தெரியவே பின்னாடி வர்ணிக்க பார்க்கலாம். பிராட்டியுடைய கடாட்சம் ஏற்படும் மாயாந்திர ராஜாச்ச பாக்கியா லக்ஷ்மி மாயையான குணங்கள் பெருமாள் மாதிரி சங்கல்பங்கள் அலட்சுமி தொலைக்கிறவள் ஸ்ரீசுக்தம் பசி தாகத்தெல்லாம் போக்குறவள் அமங்கலத்தை போக்குறவள் கிருத்தி பாதாமதான் ஜேட்டம் அலட்சுமி இப்படி நிறைய சொல்றது. திவ்யம் வபு கிருத்திரம்னா பண்ணப்பட்டது பண்ணப்பட்ட திருமணியா பண்ணப்பட்டதா திருமணி பிராட்டி சாந்த கிருத்திரமம் வபு மயூர் கண்ட திதிகேம பிராட்டி எந்த கலர் பெருமான் எந்த கலர் மயூர் கண்ட திதிகேம ஒரு பொன் கலர் பச்சை கலர் நீரக எல்லாம் கலர் நம்ம மயில் கழுத்த பாருங்க சொல்ல முடியாது எல்லாம் சேர்ந்த கலர் அனுபவிக்கிறான் தவிர சூரியம் டால்ல மாறி மாறி கூட வரும் அந்த ஒளி மயூர் கண்ட கதிகேமே மயில் கழுத்துகளும் பொன் கலர் பார்த்துக்க மாட்டேன் பெருமாள் அப்படிதான் பெருமாள் என்ன கலர் சொல்ல முடியும் தஸ்தா பாண்டவாதிகம் என்ன கலர் சொல்லலாம் கருப்பு சொல்லலாம் மழை காலத்துல இந்த கோபம்னு அந்த வெள்ளத்துல அப்படியே பூச்சிகள் ஒண்ணும் கோயில் கரையில இந்திரகோபம் பூச்சி அது ஒரு விதமான கருப்பு அழகுகரான கருப்பு பல படாமல் இருக்கும் அந்த மாதிரி மெதுமாய் திரும்பி என்ன சொல்றது கருப்பு சொன்னா சாதா சொல்லுவா ஹெச்சுமா சமமான வர்ணம் வாழ்வி சொல்ற சமானமான வர்ணம் பொன் மாதிரி வர்ணம் ரெண்டு பேர் இருக்கும் அதான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அவர்கள் அனுபவித்தார் கோதாத்தில் ஆண்டாள் அனுபவித்தார் துர்வாதல பிரதிபஜாத்தவர் ஏகக்ரந்தியாம் ശിഖാവലകണ്ഠശോഭം മാംഗല്യം പ്രണമതാം മധുവൈരികാത്രം பெருமாள் தீமையில் எழுதுகிறேன். நீ மாங்கலத்தை தரக்கூடியவள், என்னவாக நிலம் உள்ளவள் ஆண்டார் சொல்ற. குருவாதல பதிவியாத்தவதேக கிரந்தியா மன்னோடு சேர்ந்து பெருமான் ஜொலிக்கிறார். உன் கருத அவர் கதை மன்னாருக்கு போது என்ன? குருவாதல பதிமையா ஒரு பச்சை கதை தெரியுது. அவர் கருப்பு என்னோட ஒன்னாறு சேர்ந்து அந்த கதை மிக்சிங்ல பச்சை கதை தெரிகிறார். அருகம்பூர் மாதிரி குருவாதல பதிமையா தவ தேக கிரந்தியா அப்புறம் கோலோசனம் பார்த்துருங்க. ஒரு கனகாம்பரம் கலர் பல பலான்னு இருக்கும். பிரசவ குருப்பா வைத்திய வந்து கோலோசனம் கோலோசனமா இருக்கக்கூடியவள் பிராட்டி நீ அறிய புது மாதிரிவன் ரெண்டு கலரும் சேர்றது ஆண்டார் சொல்ற. செய்து அமைச்சு சிகாவளம் ரெண்டு கலரும் சேர்ற போது ஒரு கலர் உண்டாரு. இந்த கலர் மீசிங்க தேசிய எப்படி அது எந்த கலர்னா சிகாவகண்ட மயில் அவர் கழுத்து மயில் கழுத்து ஒரு கலர் தெரியும். நம்ம பாருங்க பச்சையா தெரியும் பொன்னா தெரியும் மயில் கழுத்து. சிகாவர கண்டசோபம் மாங்கல்யம் அப்படிங்கிறது தியானம் பண்ணும்போது வர வியூக விபவ அச்சை அஞ்சு நேரம் சொன்னார் பெருமாளுடைய நிலைகள். மயில் இருக்கிறவர் பரவியூகம் விஷ்ணு தேவி கணம் உலகம் பாதகை போய் நிலையையும் பெருமாள் பெருமாள் எப்படி இருக்க விளையாட்டி ஆயுதங்கள் ஆபரணங்கள் திருவடிகளை பாதுகைகள் கருக முகாம் இருக்கார். எல்லாரையும் ஆட்சி படைகள் கூடிய லீடர் மானிட்டர் விஸ்வசேனர் இருக்கார். ஜாங்கிலே பெருமாளை காப்பாற்றுவார்கள் வாசல்லே துவாரபாளர் இருக்கார். இன்னும் பரிச்சயம் பண்ணுவார் குழுதார் குழுதாட்சவெல்லாம் இருக்கார். நிறைய முக்தார் இங்கே போனவா அங்கே துவார விஷ்ணு பக்தார் இப்படி இருக்கக்கூடிய விஷ்ணு விஷ்ணு லோகம் ஆராயணம் வைகுண்டத்து தியானம் பண்ணி ஆராயணம் சொல்றோம். பூர்மாதீன் கீழே புதுப்பிலே ஆரம்பித்து ஒரு பூமியில் எல்லாத்தையும் தாங்குகிற ஆமை அது கூர்மம் பேர். அதிலே ஆரம்பித்து ஒரு ஈஸியாக மேலே போகுது. எவ்வளவுமோ போயிட்டு அது ஆதார சக்தியில் ஒரு 80 மேலே ஸ்தானங்கள் சொல்லு போகுது. அதெல்லாம் பண்ண முடியுமா? அதான் சமாஜ காலத்தில் ஆதாரம் போயிட்டு ஷார்ட்டாக அவர் வைகுண்டத்தை வந்துக்கிறான். இது சொல்லு போகிறோம் ஆதாரத்தில் கூர்மாதீன் திவ்யலோகம் தருண மணிமயம் மண்டபம் தத்தஜேரம் தஸ்மின் தருகிறவன் காபரக்காகிணீச்ச என்று கூர்மாதியின் திவ்யலோகம் கூர்மதி கூர்மதான் அஞ்சுகோ நேர பொழுது என்பது சொல்லிட முடியாது. பெருமாளுடைய லோகம் வருது மணிமயம் மண்டபம் அதில் மணி ஜொலிக்கிறது மண்டபம் எங்கள் வைகுண்டத்தில் பாஷிகார் நிறைய அனுபவிச்சோம். அதில் ஆதிசேகன் இருக்கார் அந்த மண்டபத்தில். அதில் ஆதிசேகன் மேல உட்கார மணி தர்மாதி பீட்டம் கண்டா இருக்கு. அதே மேல தாமரை இருக்கு. அந்த தாமரை இலைகளில் தாமரை வீசுவார். ஒவ்வொரு இலைகளும் இருக்கான் பெருமாள் தாமரை வீசிருக்கான். அப்படி விஷ்ணு தேவி ஊசாயர்களும் இப்படி சொன்னேன். இப்படி இருக்கு பெருமாள் தியானம் பண்ண கீழே அதான் சக்தியில் நான் அத்தனையும் பாஷிகார் தான் எடுக்கிறது விடாத திருவாரூர் அதான் சுருக்கமாக சொல்லிட்டார். கூர்மாவடியின் திவ்யலோகம் இதாக சொல்லி தியானம் பண்ணப்போ இது வைகுண்ட தியானம். ரெண்டாவது அஞ்சில் வைகுண்டம் வியூகம் ஸ்ரீராம் கோரி ரத்தமன்ற சீதார்த்த பெருமாள் இருக்கார். 18 பேர் உட்காந்து இருக்கார். தேவதைகள்லாம் அவதாரம் பிரார்த்திக்கிற இடம் அது. அது வைகுண்டம் இல்லை, அது கீழோகம். அங்கே உட்காந்து இருக்க துவயம்ன்ற மந்திரத்துக்கு தியானம் செய்வா பெருமாள் உட்காந்துருக்கா. ஸ்ரீராம்போ நதி ரத்தமண்டப ஸ்ரீராம்ப பார் கடல்ல ரத்தமண்டபம் இருக்கு. அங்கே பெரிய பரியங்கம் உட்கார ஆசனங்கள் சிம்மாசனம் இருக்கு. அதுல அவங்கேத்திய இடத்துறையில லட்சுமி வச்சுட்டு இருக்கா. அங்கே பிரசன்ன வதனம் அழகான சிரிச்சின்ன முகம் ஸ்ரீகாந்தயாலிங்கிதம் பிராட்டி கையை போட்டு கட்டிட்டு இப்படி அந்த ஸ்ரீராப்தில் இருக்கார். இதுதான் துவயம் சிவன் நாராயணன் ஆரம்பிக்கிறவன் மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம். இதே மாதிரி வியூகத்திலையும் பார்த்துக்கணும். எந்த வியூகம் கோசேவன் சங்கர்ஷன் பத்மன் அனிருத்தன் நாலு வியூகம் அதே பிராட்டி இருக்கார். அந்நேற்று அவதேஷு விஸ்வசு அனபாயினார். இப்படி தமிழ் ஏற்கனவே சொன்னேன் பாவனாவதாரத்தை விடமாட்டார். அப்படி இவ்வளவு விபவத்தில் ராமகிருஷ்ணா எல்லாருமே விடமாட்டார். அது ஹார்தம் ஹிருதய பேருக்கார். நம்ம ஒவ்வொரு ஹிருதயத்திலும் அவர் இந்திரன் பேர். இந்திரன் சொல்வார். இந்திரன் தான் இந்த சொல்கிற இந்திரன் இல்ல இது பரமேஸ்வரியின் ரூட் பரம ஐஸ்வர்யம் வந்து இது இந்த பெருமாள் தான் இந்தன் சொல்லுது. மகிழ்ச்சியமா சொல்லும் இந்தன் என எல்லாம் தெரியுறாரு. இந்திரன் இல்ல இந்தன் பரோக்ஷ பிரியாய வைதேவா மறைவாசனம் தேவையில் பிடிக்கும் பெருமாளுக்கு அப்படின்னு மறைவா சொல்றாரு. அது ஓடிட்டு இந்தோகவை ராமை திரோயம் கட்சி ஒக்ஷன் அப்படி சொல்லே போறாரு. இந்திரேந்திர இந்திரனாய் பெருமாள் சொல்றது அவன் தான் வழிபட்ட நாசம். பரமேல் ஜோவன் இந்தோ மாலாவி குருந்தாங்க சங்கடக்கிற அதெல்லாம் சொல்லி ஞான சுகத்தை அனுபவிச்சோம். பெருமாள் எப்படி இருக்காரு போனே சொல்லிட்டு இந்தோ மாலாவிகி பலவித சங்கல்பம் மாயங்கள் உள்ளவன் பலவித ரூபம் இருக்கக்கூடியவன் அப்படி சொல்லிட்டு ரிக்வேத மந்திரம் இது ரூபம் ரூபம் பிதிரூபையதே அப்படி சொல்ற மந்திரம். பிதிரூப பிதிரூபோபூவா சதஸ்ய ரூபம் பிரதிசக்ஷணாய இந்திரோ மாயாபிஹி குரு ரூப ஈயதே யுக்தாக்யச்ச கரய சதாதச. இது பெருமாளை வர்ணிக்கிறது. இந்த இந்த மந்திரம் உங்களுக்கு தான் தெரிஞ்சு யார் வாஜியா தெளிவிப்பார். ஒரு சதாபிகள் இருக்கும்போதோ சட்டத்து போதுமோ ஒரு வானாயில நெய்யை குத்து அதை பாருங்கன்னு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த அது அலட்சுமி எல்லாம் போயிருந்து சொல்ல பார்க்க வைக்கிறான். அதுவா வந்து ரிக்வேத மந்திரம். இது மந்திரம் ஒண்ணுதான். பிரதி ரூபோ பகுவா ரூபம் ரூபம் நீ எத்தனை இடம் அவதாரம் எடுக்கிறே சதஸ்த ரூபம் பிரதிஷக்ஷனாய அதான் திருமையை நீ எல்லாரையும் பார்க்கமாய் அவதாரம் எடுக்கிறேன். அந்த இந்திரஹா மாயாபிகி இந்திரன்ற பெருமாள் இந்திரன் அர்த்தம் விவரிச்சேன். அவன் சங்கல்பத்தினாலே அழகான அவதாரம் எடுக்கிறான். அரையா எதுக்காக எடுக்கிறான் சதாதச நூறு இன்று பத்து ஆயிரக்கணக்கான பாவங்கள் தொலைக்கிறதுக்காக ரூபம் எடுக்கிறான் பெருமாள் இந்திரோ மாயாபிகி. இதெல்லாம் நெய்யை பார்க்கிறத அதுதான் இந்த பெருமாள் தான். அப்புறம் அத்தியாவதாரம் கோபுர கோபுரத்தை ஏழை பண்றோம். லயம் லயாத்தி போகாத்தி காமியாத்தி பிராட்டி பெருமாள் திருமாவே இருக்காளே அது லயாத்தி போகாத்தி தனியா பெருமாள் தாயார் ஏழை பண்ணி போகம் பண்றாளே அது போகா தனி கோவலா தாயார் தனி தனியா வச்சிருப்போம். அது காமியாத்தி விசேஷ தாயாரிடம் பண்றது எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணி பருவது ஆதாரம் கூடாது, பாகவத ஆதாரம் கூடாது, அசைசி ஆதாரம் கூடாது, விழா பண்ணி ஆராதனம் பண்ணி ஆற்ற கூட அழகாக விஜயம் பண்ணி ஆராதனம் பண்ணி அப்புறம் திருமையின் சௌந்தரியம் தெரியும் உனக்கு. திருபாம் பதிமாம் விஷ்ணோகோ பசன்னே க்ஷணம் அழகான திருமாவளி திருமேனி நீ எந்த ரூபமான கிருஷ்ணனோ ராமனோ நிசம்மனோ விஷ்ணுடைய பசன்னவதனம் திருப்பா அழகான பம் ஒரு விஜயத்தை பண்ணி பிரதிஷ்ட பண்ணி சுபர்ண ஏதாவது பொருள் பண்ணா விசேஷம் இல்லைன்னா வெள்ளி இல்லைன்னா ஏதோ தாமரம் பண்ணி போடணும் அப்படி பண்ணி பிரதிஷ்ட பண்ணி நீ பூஜை பண்ணு. ரொம்ப விசேஷம் தாம் அச்சையேது பூஜை பண்ணு அர்ச்சனை பண்ணு தாம் பணமேது பெருமாள் சேவிக்கு தாம் விஜயது அவர் அவருக்காக அந்த ஆராதனை பண்ணு அவரையே தியானம் பண்ணு தாம் விஜந்தியேது இப்படி பண்ணானா அபாஸ்த தோஷம் இந்த பிரம்மரூபம் அந்த விக்ரம் கோவில் இருந்தாலும் சரி வைகுண்டம் இருந்தாலும் சரி ஆற்றல் இருந்தாலும் பிரதிஷ்ட பண்ண உடனே அது வைகுண்டம் நல்ல சக்தி வந்துடுது நமக்கு நல்லது சொல்லுவார். இதெல்லாம் ரசித்த சார் சொல்லிருக்கேன். திவ்யே அடிக்கடி திவ்யா திவ்யன்னு பாதிக்காரு போறாரு. அந்த திவ்யன்றது எல்லா இடத்துலயும் அஞ்சு நிலையிலும் வரும். வைகுண்டம் திவ்யம் தான். அப்புறம் விபவம் வியூகம் விபவம் ஆர்த்தம் அர்த்தம் எல்லாமே இருக்கக்கூடிய திவ்யமான வருது. இந்த திவ்யமான ரூபங்களை சேவிச்சு ரெண்டு பேரும் உள்ள ஒரு ஒத்துமையை காமிச்சு இதை முடிக்கிறேன். ஸ்லோகத்தை முடிக்கணும். அங்கம் தே மிருது சீத புத்த மதுரோதாரை துணங்கி கும்பதா நாளைக்கு தொடரலாம். 36 சொல்ல முடியும். அந்த ஒரு வேறுமா